రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితయస్తనయా విభూతిసర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నష్కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సహరశ్చ మహదాహ్వయ భట్టనాద శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதும் வரங்கிகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடப்தீந்துதற்றேரிக ஸ்ரீமச்ரீ குருகேசகிருத்தசடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிககேசரி వేదాంతాచార్యవర్యో మే సమిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శటకోపసూక్తే సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం శఠహరినామానం అహం ప్రపద్యే. స్మృతి విశద తనుహు ఎందు సొల్లుంబడియాహ నాం எம்பெருமானை நினைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சௌந்தரியத்தை தானம் பண்ணிக்கொண்டு எம்பெருமான் திவ்யமான திருமேனியுடன் சேவை சாதிக்கிறார். எம்பெருமானுடைய இந்த திருமேனி இல்லாவிட்டால் நாம் அவனை எப்படி நினைப்பது, எந்த விதத்திலே அவனை நினைக்க முடியும்? ஆத்மஸ்வரூபத்தை நம்மாலே மனசிலே புரிந்து கொள்ளக்கூட முடியாது. அப்படி இருக்கச்சே எப்படி நாம் அதை நினைக்க முடியும்? அதனால ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மூலமும் இன்னும் அர்ச்சாவதாரங்கள் மூலமும் தன்னுடைய திருமேனியை எம்பெருமான் நமக்காக காட்டித் தந்தருளுகிறான். இதை ஆத்மதானம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். தன்னையே கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இதை வேதம் ய ஆத்மதாக என்று சொல்றது, தன்னை கொடுப்பவன். இதுக்கு வியாக்கியானமாக ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கா, காருண்யாத் காமம் அந்யம் ததது கழுபரே அப்படின்னு. கொடுப்பவர்கள்னா எதை கொடுப்பார்கள்னா வேறையாதையாவது கொடுப்பார்கள், ஆனால் தன்னையே கொடுப்பவன் என்பவன் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். நதே ரூபம் நச்ச ஆகாரஹா ந ஆயுதானி நச்ச ஆஸ்பதம் ததாபி புருஷாகாரஹா பக்தானாம் துவம் பிரகாசசே. அதாவது எம்பெருமானுக்கு ரூபம் இல்லை, எம்பெருமானுக்கு ஆயுதம் இல்லை, எம்பெருமானுக்கு திவ்ய பூஷணங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் தெரிகிறது. ஆனா என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லைன்னு இல்ல, இது எம்பெருமானுக்காக இல்லை, பின்ன யாருக்காக இருக்கனா பக்தானாம் பக்தர்களுக்காக. ஏன்னா சத்தியசங்கல்பனான எம்பெருமான் அவனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, பக்தர்களுக்காக இதெல்லாம் சேவை சாதிக்கும்படி எம்பெருமான் வந்து ஒரு ரூபத்தை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு. எதுக்காக இத்தனையும் பார்க்கிறோம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திவ்ய ரூபம் என்பது நாம் அனுபவிக்க வேணும் என்பதற்காகவே இருக்கு. வேற பிரயோஜனம் அதுக்கு கிடையாது. எம்பெருமானுக்கு அதனாலே ஒரு லாபமும் கிடையாது. எம்பெருமானுக்கும் அந்த திவ்ய ரூபம் பிடிக்கும், பிடிக்கும்னா அது ஆனந்தமயமான சொரூபம் அது. அதனால எம்பெருமானுக்கும் ரொம்ப இஷ்டம் ரூபம் தத் பிரியதரம் அப்படின்னு சோதிக்கிறார். ரூபம் எதத்யத் புதம் ததோபி தத் பிரியதரம் ரூபம் எது அத்தியத் புதம் அப்படின்னு ஆளுவந்தார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு தன் திருமேனிங்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்டம், ஏன்னா அது ஆனந்த சுரூபமா இருக்கு. ஆனாலும் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, பக்தா நாம் அப்படின்னா பக்தர்களுக்காக இந்த ரூபத்தை எம்பெருமான் எடுக்கிறான், அதனால அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இதை எடுக்கிறான். இல்லட்டா சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சாதித்து முடிக்கக்கூடியவன் அப்படிங்கிறபடியினால. அதனால நாம் எல்லாம் பகவத் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவர்கள், வேதாந்த படிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவர்கள், பிரம்மத்தை புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவர்கள் அந்த எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிக்கணும், அதை சேவித்து அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அது ஓரளவு நமக்கு புரிஞ்சதாக ஆகும், இல்லட்டா புரிஞ்சதாக ஆகாது. அதற்கு ஆழ்வாருடைய இந்த ஏழையராவி இந்த திருவாய்மொழியானது மிகவும் உபயோகமாக இருக்கும். இதை அடிப்படையாக வைத்துதான் சுவாமி தேசிகன் சாதித்திருக்கார் அப்படிங்கிறதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆழ்வான் சாதிச்சிருக்கார், எல்லாருமே இதை அடிப்படையாக வைத்துதான் சாதித்திருக்கிறார்கள். இப்போ எம்பெருமானுடைய திருமுகத்திலே கடைசியாக நாம் பார்த்தது 6வது பாசுரத்திலே திருக்குண்டல காதுகளே என்பதாக, மகரகுண்டலத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்காதுகளை பற்றி நாம் அனுபவித்தோம். மகரம் தழைக்கும் தளிர்கொள் அப்படின்னு சாதிக்கிறார். மகரமே தளிர்த்து வரக்கூடிய ஒரு தளிரோ இது, மகரம் தழைத்து வரக்கூடிய ஒரு தளிராக இருக்குமோ. என்ன மகரம் இருக்கு கீழே, அந்த மகர குண்டலம் இருக்கு, அதுவும் ரொம்ப மிருதுவா இருக்கும், காதுவும் ரொம்ப மிருதுவா இருக்கு. இப்படியானால் ஒரு தளிர்ல ஒரு பூ ஏதாவது தழைத்து வருமோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திரு காதுகள் அப்படிங்கறதே தளிர் மாதிரி இருக்கு. சக்க செவேல்னு இருக்கும் காது, மிருதுவா இருக்கும். சின்ன குழந்தைக்கு காது எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக மிருதுவாகவும் சிவப்பாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய அந்த தளிர்ல ஒரு மகரம் அப்படின்னு ஒண்ணு தடைத்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக அந்த திருக்குண்டல பைவிட பாம்படையான் திருக்குண்டல காதுகளே அப்படின்னு சொல்ற. மகர குண்டலத்தோடு சேர்ந்து காதுகளை அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஆசை போல இருக்கு. சுவாமி தேசிகன் மகர குண்டலத்துக்கும் தனியா ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார். பாதாதி கேசாந்தம் பாடிச்ச, இல்ல கேசாதி பாதாந்தம் சொல்லச்ச, இப்போ மகர குண்டலத்துக்குன்னே ஒண்ணு, காதுகளுக்குன்னு ஒண்ணு, மகர குண்டலத்துக்குன்னு ஒண்ணு தனியா சாதிச்சிருக்கார். ஏன் மகர குண்டலத்துக்கு எதுக்காக தனியா சொல்லணும், எம்பெருமானுடைய திரு அவயவத்தை தான் அனுபவிக்கணும். மகர குண்டலங்கிறது திரு அவயவம் இல்லையே, அது ஒரு ஆபரணம் தானே, அதையும் தனியா அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டான்னா, அது ஆபரணமா இருந்தா கூட எம்பெருமானுக்கு சோபை சேர்க்கும்படி இருப்பதாலும், அது ஒரு நித்திய சூரியானவர் அந்த ரூபத்திலே அங்க வந்து பெருமாளுக்கு ஆபரணமாக இருக்கார் அப்படிங்கிறபடினாலையும், எல்லா ஆபரணமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நித்திய சூரிகள் அப்படின்னு தானே சொல்றது, அது அத்தனை மிருதுவாக இருக்கும். அதுக்காக எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, அந்த ஆபரணத்தினாலே எம்பெருமானுக்கு காது வலிக்குமோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. என்ன கேட்டான், இதெல்லாம் அத்தனை மிருதுவாக ரொம்பவும் மிருதுவாக இருந்துட்டு இல்லாட்டா என்ன ஆகும் அப்படின்னா, காதுல திருவாபரணம் ஆபரணம் ஏதாவது இருந்தா உண்மையிலே காது வலிக்கதான் வலுக்கும். காதுல வந்து துளை போட்டாதான் அந்த திருவாபரண அந்த ஆபரணத்தை போட முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆபரணம் கொஞ்சம் வெயிட்டா இருந்தா காது வலிக்க ஆரம்பிக்கும். இல்ல காதுல தொங்கித்தனா காது துளை பெருசானா அது அழகு குறையும். இப்படி எத்தனையோ பிரச்சனை என்ன இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு தளிர் தொங்குற மாதிரி தான் அது இருக்கு, சின்னதா ஒரு பூ தொங்கித்தனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஊசி கொடுத்து குத்துற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு பூ தொங்கினா இருக்கும், அப்படி இருந்து ஒருத்தர் வந்து கைங்கரியம் பண்றார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல காது குத்தல் பருவம்னு ஒண்ணு இருக்கு, அதை பெரியாழ்வார் 10 பாசங்களே பாடுறக்க, உனக்கு காது நோவாமே திரியிடுவன் அப்படிங்கிறார். காது வலிக்காம உனக்கு நான் திரியிடுறேன்பா, உன்னை காது குத்தி விடுறேன் நீ வா அப்படின்னா மெதுவாலாம் அம்மா கூப்பிடுறா, யசோதை அம்மா நீ இப்படிதான் சொல்லுவ ஆனால் அப்படின்னு கண்ணன் பதிலுக்கு கோவிச்சுன்னு இப்படி இந்த பக்கமா போறான். யசோதை அம்மா துரத்தின்னு வர, அன்னைக்கு நீ என்ன பண்ண கேட்கறான், அன்னைக்கு என்ன உரலை பிடிச்சு கட்டி வச்சிய, இன்னைக்கு காது குத்த மாட்டேன் உனக்கு வலிக்காதுங்கிற, வலிக்காதுன்னு சொன்னா இப்ப நீ ஏன் உரலை பிடிச்சு கட்டி போட்ட நீ அப்படிதான் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அழகா வரும் பெரியாழ்வார் திருமொழியில. அப்போ மகரம் தழைக்கும் தளிர் கொல் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. மகர குண்டலம் இருக்கக்கூடிய காது இல்ல, அத மகர குண்டலம் தழைக்கக்கூடிய ஒரு தளிர் அது. என்பதாக அந்த காதுகளை அனுபவிப்பார். அடுத்தது ஏழாவது பாசுரம் பார்க்க போறோம். எம்பெருமானுடைய நெற்றி, திருநெற்றி, நெற்றின்னு சொல்லக்கூடாது, எம்பெருமானுடைய திருநுதல், திருநெற்றி, அதை பார்க்க போறோம். ஆண்மின்கள் அன்னையர்கள் என்று காட்டும் வகையறியேன், நான் மண்ணுவென் திங்கள் கொல் நயந்தார்க்கு நச்சிதை கொல், சேன் மண்ணு நாள் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே, போன் மன்னி ஆவியடும் கொடியேன் உயிர் கோலிழைத்தே. எம்பெருமானுடைய திருநுதல் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் மண்ணு வெண் திங்கள் கொல் அயந்தார்க்கு நச்சிலை கொல். ஒரு சந்திரன், அஷ்டமி சந்திரன் என்பதாக சுவாமி தேசிகன் சொல்வார். நான் மண்ணு அப்படின்னா ரொம்ப புதுசாகவும் இருக்கு, அங்கே பூர்வ பக்கத்தில் அஷ்டமி சந்திரனோ அப்படின்னு பிள்ளானும் சொல்லுகிறார். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள்லயும் மண்ணுன்னா அதிகமாயிட்டே இருக்கிற, சுக்லபக்ஷத்துல ஒவ்வொரு நாளும் சந்திரன் அதிகமாயிட்டே இருப்பான். அப்படி வரும்போது வெண் திங்கள் கொல், வெண்ணா வெள்ளையா இருக்கக்கூடிய திங்கள் சந்திரனோ, அதாவது அஷ்டமி சந்திரன் வளைந்து அழகாக இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநெற்றியும் அழகா இருக்கான், அஷ்டமி சந்திரன் போற வெளுப்பாக இருக்கான். அஷ்டமி சந்திரனுக்கு ஒரு பிரபாவம் என்னன்னு கேட்டா, அந்த கலங்கம் கிடையாது. பூர்ண சந்திரன்ல கலங்கம் இருக்கும், அஷ்டமி சந்திரன்ல கலங்கம் தெரியாது. அதுவும் பூர்வ பட்சத்துல, அதாவது சுக்லபக்ஷத்துல அஷ்டமி சந்திரன்ல கலங்கம் தெரியாமல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருநுதல் இருக்கு. அதனால ஒன்னு, நான் மண்ணு வெண் திங்கள் கொள், மேலே மேலே வளர்ந்து இருக்கக்கூடிய சுக்லபக்ஷத்திலே இருக்கக்கூடிய வெள்ளையான கலங்கம் இல்லாத சந்திரனோ இது. இரண்டாவது, நயந்தார்க்கு நச்சிலை கொல், ஆசைப்பட்டவர்களுக்கு ஆசை இல்லாதபடி இருப்பதோ இது. யார் எம்பெருமானை ஆசைப்படுகிறார்களோ அவர்களே முடித்துவிடும், அதனால அவர்களுக்கு ஆசைன்னு இனிமே இருக்கும், அது இருக்கவே இருக்காது. எம்பெருமானுடைய திருநெற்றியை திருநுதலை பார்த்தால் அவர்களுக்கு ஆசையே இருக்காதான். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல அவர்களே இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய ஆசை இல்லாதாக்குவதற்கு அழகா சொல்ற, தன்னை ஆசைப்பட்டாரே முடித்து விடும், ஆகையாலே இனி அவர்களுக்கு ஆசைப்பட வேண்டாதபடி இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா. அந்த அளவு ரொம்ப ஒரு ஆசையே ஒரு அளவுதான் போடுவோம், ரொம்ப அதிகமா ஆசை போய் கடைசியில நம்மளே போடுவோம்னு ஆட்சி வச்சுக்கோங்க, இப்ப பேசாம விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடியதான். சேன்மண்ணு நாள் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே, ஆச்சரியமாக நாலு தடந்தோடன் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநுதல் இது. இது சந்திரனுடைய பிறை இல்ல, இது ஆசைப்பட்டவர்களுக்கு ஆசை இல்லாமல் ஆக்கக்கூடிய அவயவம் இல்லை, இது கண்ணபிரானுடைய திருநுதல், அது என்னுடைய உயிரை அது கொள்கிறது, பறித்து கொள்கிறது. என்னுடைய உயிரை பறித்து கொள்வதே ஒரு கோளாக, ஒரு குறிக்கோளாக கொண்டு இது வந்திருக்கிறது. இதை நான் என்னுடைய அன்னையர்களுக்கு காட்டுவேன், காண்மீன்கள் அன்னையர் நீங்களே வந்து பாருங்கள், இந்த திருநுதல் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று காட்டும் வகை அறியேன் என்று சொல்லக்கூடிய வகை எனக்கு தெரியவில்லையே. ஏன்னா நான் எப்படி சொல்வேன் அவர்களுக்கு, என்னுடைய பாவம் அவர்களுக்கு இருந்தாதானே அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கு என்னுடைய பாவம் கிடையாது, அவர்களுடைய பாவம் எனக்கு கிடையாது. அப்படி இருக்கச்ச இத்தை கண்டுகொள்ளுங்கள் அப்படின்னு நான் அவர்கள் ஒன்னே எம்பெருமான் கையிலே அகப்பட்டானால் அப்போ அவனுடைய திருநெற்றியை காட்டி இதை பாருங்கள் என்று சொல்வேன். அவனும் அகப்படவில்லை, இல்ல அவர்களுக்கு என்னுடைய பாவம் தெரிஞ்சா என்ன மாதிரி மானசமாக பார்க்கலாம், அதுவும் இல்லை. ரெண்டும் இல்லாத போது எப்படி அவர்களுக்கு நான் காட்டி கொடுப்பேன் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். தாயார்கள் தாய்மார்கள் எல்லாம் இவளை சில பரிபவங்கள் எல்லாம் வார்த்தை பேசுகிறார்கள், அப்ப அவர்களுக்கு இதை காட்டி நீ இப்படி எல்லாம் இருக்கலாமான்னு சொல்றார்கள். அப்ப எம்பெருமானுடைய திருநுதலை காட்டி அவர்களை சமாதானப்படுத்தணும், அதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறேன். நான் காண்மீன்கள் அன்னையர்கள் என்று காட்டும் வகையறியேன், அன்னையர்கள் இதை காண்மீன்கள் இதை பாருங்கள் அப்படின்னு காட்டும் வகையறியேன், அவர்களுக்கு நான் எப்படி காட்டுவேன் என்பதாக அர்த்தம். இதுக்குதான் சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், எனக்கு அது கையிலே அகப்படுகை ஆதல், என்னை போல் உங்களுக்கும் மானச சாட்சா்கார விஷயமாக ஆதல் செய்யில் இரே, உங்களுக்கு தெரிய சொல்லலாவது என்றால் ஏதாவது நடக்கணும். ஒன்னு, எம்பெருமான் கண்ணன் என் கையில வந்துட்டான்னா அப்ப கண்ணன் அயச்சின்னு போய் இதோ பாருங்கள் கண்ணனுடைய திருநுதலை பாருங்கள் என்பதாக காண்பிக்கலாம். இல்ல கண்ணன் வரலைனா அவர்களுக்காவது என்னை போல கண்ணனுடைய திருநெற்றி மனசினாலே பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருந்தால் அப்ப நீங்களே யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள்னு சொல்லலாம். இவளுடைய பாவம் அவளுக்கு புரியவே இல்லை, கண்ணனோ நேரம் இல்லவே இல்லை. அப்படி இருக்கச்ச அவர்களுக்கு எப்படி நான் இதை சொல்லி புரிய வைப்பேன் என்பதாக அர்த்தம். நான் மண்ணு வெண் திங்கள் கொள் நயந்தார்க்கு நச்சிலை கொள் பூர்வபக்ஷத்தில் அஷ்டமி சந்திரனோ அன்றிக்கே ஆசைப்பட்டார்க்கு நச்ச வேண்டாதிருக்கிறதோ அப்படின்னு, நச்ச வேண்டாம் ஆசைப்படாமல் இருக்க வேண்டுகிறதோ. இந்த பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷத்து அஷ்டமி சந்திரன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அது வந்து மிகவும் பிரசித்தமான ஒரு வார்த்தை. என்ன சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல இதை சாதிச்சிருக்க, குறிப்பாக பரமபத சோபானத்திலே பார்த்தோமானால் அஷ்டமி சந்திரனை அனுகரித்த திருநெற்றி. இந்த திருநெற்றியை பற்றி சொல்லும் போது, திருக்குழல் சேர்த்தியாலே ஒரு பாகம் இருளோட சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற திருநெற்றியை நான் மண்ணு வெண்திங்கள் கொள் நயந்தார்க்கு நச்சிலை கொள் தேன்மண்ணினால் தொடர்ந்தோள் பெருமான் தன் திருநுதலே என்று அனுபவித்து, ஆழ்வார் பாசங்களை கொண்டு அதை அனுபவிக்கணும் சீதைகுண்ட லோகத்திலே போனாலும் என்பதாக சுவாமி தேசிகன் சொல்லிக் கொண்டு வர, அதுல அஷ்டமி சந்திரன் மாதிரி இருக்கான். இது அதுல ஒரு ஒரு வழி அழகாக கூட சேர்த்து சொல்ற, திருக்குழல் சேர்த்தியாலே ஒரு பாகம் இருளோடே. அதாவது அஷ்டமி சந்திரன் கூட எப்ப தெரியவான, இருட்டில் தானே தெரியவான், பகல்ல அஷ்டமி சந்திரன் தெரிய மாட்டான், சூரிய பிரகாசம் இருந்தா தெரியாது, இருட்டா இருக்கணும், பூமியெல்லாம் இருட்டா இருக்கணும், அப்ப அஷ்டமி சந்திரனுடைய பிரகாசம் நன்னா தெரியும். அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தா எம்பெருமான் கண்ணனுடைய, ஒரு பக்கம் பார்த்தா திருக்குழல் இருக்கிறபடியினாலே அவனுடைய திருக்குழல் கற்றைகள் இருக்கிறபடியினால ஒரு பக்கம் இருட்டா இருக்கான், அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பிரகாசமா இருக்கு. அதான் பின்பக்கத்தையே பார்த்தா கொஞ்சம் இருட்டா இருக்கு, திருக்குழல் தெரியும். முன்னாடி வந்து பார்த்தானா அந்த திருக்குழலுக்கு நடுவுல இந்த திருநெற்றி தெரியறபடினால இருட்டோடு சேர்ந்த அஷ்டமி சந்திரன் எப்படி பிரகாசமாக அழகாக தெரிவானோ அந்த மாதிரி சேவை சாதிக்கிறார் அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அதனால நான் மண்ணு வெண் திங்கள் கொல் அப்படின்னு, அப்புறம் நயந்தார்க்கு நச்சிலை கொல், அப்புறம் இன்னொரு நம்ம தேவநாயக பஞ்சாசத்து, இன்னும் பல இடங்கள் இருக்கு. லாவண்ய வரிஷினி லலாட்ட தட்டே கனாபே பிப்ரத்தட்டி குண விசேஷம் இவோர்துவகுன்றம் அப்படின்னு ஊர்துவகுன்றம் பத்தி சொல்லச்ச, திருநெற்றியை சொல்லச்ச, கூடவே திருநெற்றியில இருக்கக்கூடிய திருமண் காப்பு பத்தி சொல்ற வழக்கம் புறத்தாழ்வான் வந்து வரதராஜ பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கும் போதும் சாதிச்சிருக்க, சுவாமி தேசிகன் தேவநாத பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கும் போதும் சொல்றாரு. என்னன்னா அஷ்டமி சந்திரிலே சந்திரனிலே அமிர்ததாரி வரிசித்ததோ என்னும்படி அப்படின்னு சொல்லியிருக்க. அஷ்டமி சந்திரன்னா திருநெற்றி, அந்த நெற்றியில ரெண்டு புருவங்களுக்கும் நடுவுல இப்படி சந்திரன் போல வளைஞ்சு இருக்கிற அப்படின்னால அதுக்கு அந்த நெற்றிக்கு அஷ்டமி சந்திரன் பெயர். அஷ்டமி சந்திரன் வளைஞ்சு கீழே மாத்திரம் வளைஞ்சிருக்கும், பூர்வபக்ஷத்திலே அஷ்டமி சந்திரன் இருக்கானே கீழே அப்படி மெதுவா வளைஞ்சிருக்கும், மேலாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியாக இந்த திருநெற்றி கீழ் பக்கம் இப்படி வளைஞ்சு இருக்கிற அப்படின்னால இதுக்கு அஷ்டமி சந்திரன் பெயர். அதுல அஷ்டமி சந்திரன்ல ரெண்டு பக்கமும் அமிர்த தாரை வருஷித்தாள், மழை அப்படியே பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக இந்த கீழே வளைவா இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி சந்திரன்ல இருந்து ரெண்டு பக்கமும் திருமண் கோடுகள் போயிருக்கின்றன அப்படின்னு ஊர்துவகுன்றத்தை வர்ணிக்கிறார். அமெரிப்பு ஆழ்வானும் வர்ணிக்கும் போது உத்தரத்யுபரி பக்த ஜனானு அப்படின்னு, எம்பெருமான் ஊர்துவகுன்றமா சாதிச்சின் இருக்கார் திருநெற்றியில, அதாவது குன்றமானது கீழிருந்து மேல நோக்கி இருக்கு, அதனால நான் எல்லாரையும் கீழிருந்து மேல் நோக்கி அழைத்து போவேன்னு பெருமாள் சொல்றான் அப்படின்னு அங்கேயும் சாதிக்க. அதுல லாவண்ய வரிஷினி லலாட்ட தட்டே கனாபே பிப்ரத்தட்டி குண விசேஷம் இவோர்துவகுன்றம், அதாவது நல்ல மழை பெய்யுது, மேகத்திலேருந்து மழை பெய்யும் போது நடுவுல மின்னல் அடிக்கிறதோ இல்லையோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனிங்கிற மேகத்திலிருந்து அந்த திருநெற்றியிலே லாவண்யம் அப்படிங்கிறது மழையா கொட்டுறதான், லாவண்ய மழை கொட்டுறது. லாவண்யம்னா அழகு, சௌந்தரிய மழை திருநெற்றிலேருந்து கொட்டின் இருக்கு, மேகத்திலேருந்து சௌந்தரிய மழை அப்படிங்கிறது திருநெற்றிலேருந்து கொட்டின் இருக்கு. அப்ப அதுல மின்னலாக எம்பெருமானுடைய ஊர்துவகுன்றம் இருக்கிறது, பளிச்சின்னு மின்னலா இருக்கான் எம்பெருமானுடைய ஊர்துவகுன்றம் என்பதாக ஒரு அழகு. லப்தாதிதோ குசிதியம் ரஜனீகரேன லக்ஷ்மி ஸ்திரா சுரபதே பவதோ லலாட்டே யத் ஸ்வேத பிந்து கணிகோத்கத புட்புதாந்தஹ யக்ஷ புரா ச புருஷோஜனி சூல பாணிஹி. எம்பெருமாண்டி திருநெற்றியில தான் முன்னாடி ஒரு சமயம் சிவன் வந்தார் அப்படின்னு இருக்கு. ஆதிகால சிருஷ்டியில பிரம்மா கிட்டே இருந்து சில சமயம் வந்த, சில சமயம் பெருமாள் நெற்றியிலிருந்து வந்தார் அப்படின்றது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. லப்தா திதௌ குசிதியம் ரஜனீகரேன அப்படின்னு இங்கும் ஒரு திதியில அஷ்டமி திதியில வந்து சந்திரன் ரஜினிகரன் பெயர். அவன் வந்த உபமானத்தை இங்கேயும் சொல்ற, லக்ஷ்மி ஸ்திரா சுரபத்தே பவத்தோ லலாட்டே அப்படின்னு ரொம்ப சௌந்தரியம் இருக்கிறது என்று சொல்லும்படியாக இதையெல்லாம் எதுக்காக சொல்றேன் கேட்டா, நான் மண்ணு வெண் திங்கள் கொள் என்று ஆழ்வார் சாதித்ததை எல்லா ஆச்சாரியர்களும் அப்படியே அனுபவித்து சாதித்திருக்கிறார். நயந்தார்க்கு நச்சிலை கொள் சேன் மண்ணு நாள் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே. திருநெற்றியை பத்தி சொல்லும்போது கூடவே பெருமானுடைய திரு தடந்தோள்களையும் சேர்த்து சொல்றார். அது வந்து சேன் மண்ணு நாள் தடந்தோள் அப்படின்னு நாலு தடந்தோள் எடுத்துருக்கானாம் எம்பெருமான். என்ன சேவை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் மொழியிடும், அதனால இன்னும் நாளா எடுத்திருக்கான். சேன் அப்படின்னா உயர்ந்திருக்கிறேன் அர்த்தம். சேன் மண்ணு நாள் தடந்தோள் ரொம்ப உயர்த்தி சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது தோள்கள் எல்லாம் நல்லா உயர்ந்து பருத்து அழகாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தீர்க்கமாயும் இருக்கு ஸ்திரமாயும் இருக்கு. நாள் தடந்தோள், நாலு தடந்தோள் எதுக்காக இருக்குன்னு கேட்டா, பக்தர்களுக்கு சில பேர் வந்து எம்பெருமானுடைய தோளிலே இடுபவர்கள் சில பேர், தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படிங்கிற மாதிரியாக திருத்தோள் அழகில மாத்திரம் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த திருத்தோள் அழகு நன்னா சேவை சாதிக்கணும் பெருமாள் நினைத்தானா, அதனால எல்லார மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விலட்சணமா இருக்கட்டும், அவ நன்னா அனுபவிக்கட்டும்ங்கிறதுக்காக நாலு தடந்தோள் எடுத்துட்டானா அப்படின்னு. அப்ப எப்படியானால் திருத்தோள் தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுடைய திருத்தோளை அனுபவித்தவருக்கு ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டா, திருவடி ஆஞ்சநேயர் தான். ஆயதாஷ்ட சுவருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக. பெருமாளை முதல் முதல்ல பார்க்கும் போதே இந்த கேள்வி கேட்கிறார், எத்தனை அழகா இருக்கு இந்த திருக்கைகள் எல்லாம். ஆயதாஷ்ட நல்லா நீளமா இருக்கு, நல்லா பருத்து இருக்கு, சர்வபூஷணம் எல்லா பூஷணம் இதுக்கு தானே போடணும், தோல்ல தோல் வலை போடணும், கையில வலை போடணும், இப்படி சகல பூஷணங்களும் போடணுமே இதுக்கு. கிமர்த்தம் ந விபூஷிதா, ஏன் இதுல ஒரு அழகு ஒரு பூஷணமே இல்லையே, ஒண்ணும் இல்லாமல் இருக்கே, இந்த தோளுக்கு தானே பூஷணம் போடணும், இதுக்கு போட்டாதானே பூஷணத்துக்கே பெருமை, அப்போ ஒரு பூஷணமும் இல்லாமல் இந்த தோள்கள் சேவை சாதிக்கின்றனவே அப்படின்னு திருவடி சொல்ற. இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல திருவடி சொல்ற வார்த்தையில ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவஹா, பாகவஹானா கைகள்னு பகுவச்சனத்துல சொல்ற, அது த்விவசனத்துல சொல்லணும், ரெண்டு கை தானே இருக்கு பெருமாளுக்கு, அப்ப ரெண்டுன்னு தானே சொல்லணும், இங்க நாலுங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அப்ப கைகள்னு பகுவச்சனத்துல சொல்லியிருக்கார் எப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப சொல்றார் பெருமாளுக்கு ரெண்டு, லக்ஷ்மண பெருமாளுக்கு ரெண்டு இருக்கும் இல்லையோ, அப்ப ரெண்டா ரெண்டா நாலு திருக்கைகள் அதை வச்சுட்டு சொல்றார் அப்படின்னு ஒரு சமாதானம். அது மட்டுமல்லாமல் பெருமாளே வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக தானே நாலு திருக்கைகளோட சேவை சாதிக்கிற, நாலு திருக்கைகள் எடுத்தா பக்தர்களுக்காக தான், பெருமாளுக்கு தேவையில்லையே, அவனுக்கு அபார்த்த இனிஷ்டிதான் வரும், அதனால அவனுக்கு தேவையில்லையே, பக்தர்களுக்கு அழகா இருக்கணும், தோளை அனுபவிப்பவருக்கு அழகா இருக்கணுங்கிறதுக்காக தானே சேவை சாதிக்கிறார். அதனால ஒருவேளை திருவடிக்கே இந்த மாதிரி நாலு திருத்தோள்களோட எம்பெருமான் ராமனே சதுர்புஜ ராமன் அப்படின்னு சொல்ற மாதிரி சதுர்புஜ ராமன் பெருமாள் எழுதி இருக்கார், அந்த மாதிரி சேவை சாதித்தவனோ என்னமோ தெரியல. அந்த மாதிரியாக இப்போ சேன்மண்ணு நாள் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே, கொழுந்து விட்டு சுற்று உடைத்தான நாலு திருத்தோளை உடைய சர்வேஸ்வரனுடைய திருநெற்றியே அப்படின்னார். இதெல்லாம் அது இல்ல, எம்பெருமானுடைய அஷ்டமி சந்திரனோ ஆசைப்பட்டாருக்கு நச்ச வேண்டாதிருக்கிறதோ, கொழுந்து விட்டு சுற்றுடைத்தான நாலு திருத்தோள்களை உடைய சர்வேஸ்வரனுடைய திருநெற்றியே, இதெல்லாம் இல்ல எம்பெருமானுடைய திருநெற்றி தான் அப்படின்னு. இந்த இடத்துல சேன்மண்ணு நாள் தடந்தோள்னு சொல்லும் போது கொழுந்து விட்டு இருக்கக்கூடியது, ஏதாவது கற்பகக்காவோ அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, கற்பல தோழர்க்குன்னு ஒன்னு ஒன்னும் கற்பகம் வர மாதிரியாக அத்தனை மிருதுவாகவும் அத்தனை நீளமாகவும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காங்க. தோல் அழுது கொண்டு அனுபவிப்பார்க்கு ரசம் இரட்டிக்கும்படி நாளுகளாய் இருக்கின்றனவை தடந்தோல் விசாலமான தோல் அப்படின்னு அர்த்தம். கோன்மண்ணி ஆவியடும் கொடியேன் உயிர் கோழிழைத்தே. கொடியேன், நான் தான் கொடியேன், ஏன்னா பாபம் பண்ணவள், எம்பெருமானை அனுபவிக்க முடியாதபடி பாபம் பண்ணவள், நான் என்னுடைய உயிரை கோள் என்னுடைய உயிரை கொல்ல வேண்டும் என்று அதற்காகவே இந்த திருத்தோளானது கோல்மண்ணி ஆவியடும். கோன்மணினா அதே திருக்கோள், அதே குறிக்கோளாக வைத்து இதற்கு உத்தேசமே அதுதான் என்று சொல்லும்படியாக அந்த கொள்கையிலே மண்ணி ஸ்திரமாக நின்று ஆவி அடும் என்னுடைய பிராணனை ஹிம்சிக்கும் அப்படின்னு. இது வந்து ஏதோ என்னுடைய பிராணனை எடுப்பதே பெரிய குறிக்கோள் என்று சொல்லும்படியாக என் பிராணனை ஹிம்சிப்பதே தொழிலாக இந்த நாலு திருத்தோள்களும் இருக்கின்றன. அதுல திருத்தோள்களை விட எம்பெருமானுடைய திருநெற்றியானது ஒரே குறிக்கோளோட என் பிராணனை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகவே காத்திருக்கிறது. நீ எப்படியோ சொல்றியே, எங்களுக்கு ஒண்ணு தெரியலையே தாய்மார்கள் சொன்னால் அதான் காண்மின்கள் அன்னை எருகால் என்று காட்டும் வகையறி ஏன். உங்களுக்கு இது நான் சொல்லதான் முடியுமே தவிர இதை காண்மின்கள் என்று காட்டும்படியான வகை எனக்கு இல்லையே, கண்ணபிரான் என்னிடம் இல்லையே, இருந்தா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். கொழுந்து விட்டு சுற்றுடைத்தான நாலு திருத்தோளையுடைய சர்வேஸ்வரனுடைய திருநெற்றியே, இப்படி நோவுபடுகைக்கு பாபத்தை பண்ணின என் பிராணனை முடிக்கையிலே துணிந்து அபினிவேசித்து நலியா நின்றது. இத்தை காண்மின்கள் அன்னையர்கள் என்று காட்டும் வகை அறிகிறிலேன் என்கிறாள் அப்படின்னு. இதை காட்டும் வகை எனக்கு தெரியவில்லையே என்பதாக சொல்லுகிறேன். கடைசி வரையிலே கூண்மண்ணி ஆவியடும் கொடியேன் உயிர் கோயிலே அப்படின்னா இதே குறிக்கோளாக பற்றி கொண்டு என் உயிரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதையே தன் குறிக்கோளாக பற்றி கொண்டு என்னுடைய ஆவியை ஹிம்சிக்கிறது எம்பெருமானுடைய திருநெற்றி என்பதாக அர்த்தம். அடுத்த பாசுரம் இப்பொழுது. கோளிழைத்தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோளிழைத்தன்முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும் கோளிழையா உடைய கொழுஞ்சோதி வட்டங்கொள் கண்ணன் கோளிழைவான் முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றதே. இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமுகம் என்பதாக முழு முகத்தையும் அனுபவிக்கிறார் என்று சொல்லலாம். பொதுவாக மொத்தமாக முகம் ரொம்ப அழகாக இருக்கு என்று சொல்வதற்கு லாவண்யம் என்று பெயர். லாவண்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சௌந்தர்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சௌந்தர்யம் அப்படின்னா தனித்தனி அழகு, லாவண்யம் அப்படின்னா ஒட்டுமொத்தமான அழகு. லவணம் அப்படின்னா உப்பு, உப்ப ஜலத்துல கரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லா இடத்துலயும் உப்பா தானே இருக்கும். அந்த மாதிரி எங்க எல்லா இடமும் தலையிலேருந்து கால் வரைக்கும் சௌந்தர்யம் இருந்தால் அப்ப நல்ல லாவண்யம் இருக்கு என்ன அர்த்தம். அப்புறம் கண்ணு மாத்திரம் என்ன இருந்தா கண்ணு சௌந்தர்யம் அப்படின்னு ஒன்னு ஒன்னா தனித்தனியாக சொல்லுவார்கள். இதுதான் கத்தியத்திலையும் லாவண்யம் சௌந்தர்யம் சொல்றாங்க தனித்தனியாக. இந்த பாசுரத்திலே சொல்ற விஷயம்ங்கிறது லாவண்யம். ஏன்னா எம்பெருமானுடைய திருமுகத்திலே மொத்தமாக எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இங்கே கோளிழைத்தாமரையும் நல்ல நாலு வரையிலையும் கோளிழை அப்படின்னு வந்திருக்கு. கோளிழை என கோள்னா பிரகாசம், இழைனா ஆபரணம், அதாவது தன்னுடைய பிரகாசத்தையே தனக்கு ஆபரணமாக கொண்டார் என்பதாக அர்த்தம். நல்ல ரத்தனங்கள்லாம் இருந்து வச்சுக்கோங்க, ரத்தனங்கள் அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு தனி பிரகாசம் இருக்கு அப்படின்னால தானே. அப்போ ரத்தனத்துக்கு ஆபரணமா அந்த பிரகாசம் இருக்கான். ஆபரணம்னா என்ன அர்த்தம்னா பிரகாசம் இல்லாததுக்கு பிரகாசம் ஊட்டுவது ஆபரணம் அப்படின்னு பெயர். பத்திர நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுண்டா அழகில்லாத வாழ்க்கைலாம் அழகா தெரியும், காதல தோடெல்லாம் போட்டுனா அழகில்லாததெல்லாம் அழகாக தெரியும், அழகை கூட்டும்படியாக இருக்கும். அப்படி அப்படி பார்த்தோம்னா இந்த ரத்தனங்களுக்கு இந்த பிரகாசம் இருக்கோ இல்லையோ, இந்த பிரகாசத்தினாலே ரத்தனங்களுக்கு அழகு கூடும். ஸ்வயா பாஷா ரத்னம் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரியாக பிரகாசம் இல்லாட்டா ரத்தனங்கிறது ஒண்ணும் இல்லையே. அதனால ரத்தனம் ஆபரணம்னா ரத்தனத்துக்கு ஆபரணம் பிரகாசம் அப்படின்னு சொல்ற, அதைத்தான் கோளிழை கோளிழைன்னு ஒவ்வொரு வரையிலையும் வருது. கோளிழைனா தன்னுடைய பிரகாசத்தையே தனக்கு ஆபரணமாக கொண்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப எம்பெருமானுடைய திருமுகத்தை பற்றி சொல்லும் போது பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது ஆழ்வார்க்கு. ஒன்னு கோலிடை தாமரை, அழகான தாமரை. ரெண்டு கொடி. மூணு பவளம். நாலு வில்லு. அஞ்சு கோலிடை தன் முத்தமும் என்று சொல்லக்கூடிய முத்து. ஆறு தளிர். ஏழு குளிர்வான் பிறையும் அப்படின்னு குளிர்ந்து அன்று பெருசாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிறை. இந்த ஏழு விஷயமும் ஞாபகம் வருது ஆழ்வார். அதனால எம்பெருமானுடைய திருமுகத்துல இந்த ஏழும் இருக்கு. இப்படி கோலிடையாவுடைய குறிஞ்சோதி வட்டங்கொல் கண்ணன், இப்படி தன்னுடைய பிரகாசத்தையே ஆவரணமாக கொண்ட ஒரு கொழுஞ்சோதி வட்டமாக கண்ணன் இருக்கிறான். கண்ணனுடைய திருமுகம் இருக்கிறது. அவனுடைய கோலிடை வாழ்முகமாய் ஒடியேன் உகர் கொள்கின்றதே, அவனுடைய கோலிடை வாழ்முகம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அழகான முகம், வாழ்முகம்னா அழகான முகம் அப்படின்னு அர்த்தம். தன் காஞ்சியே தமக்கு ஆபரணமாக உடைய அழகான திருமுக மண்டலம், அந்த திருமுக மண்டலம் என்று பெயரிட்டு கொண்டு என்னுடைய உயிரை அது எடுத்துக் கொள்கிறது என்பதாக அர்த்தம். இங்க ஏழு விஷயம் நாம பார்த்தோம். வில்லான் சாதிக்கிறார், தன் ஒளியை தனக்கு ஆபரணமாக உடைய தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும், அழகை ஆபரணமாக உடைய குளிர்ந்த முத்தும் தளிரும் குளிர்ந்து பெருத்த பிறையுமாய் தன்னழகே தனக்கு ஆபரணமாயிருக்கிற ஜோதிர்மண்டலமோ கோலிடையாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கொல் அப்படிங்கிறதுக்கு, சோதி வட்டங்கிறதுக்கு ஜோதிர்மண்டலம் அப்படிங்கிற இந்த ஜோதிஷங்கிறது கொஞ்சம் வட்டமா இருக்கும். சூரியன் சந்திரன் மாதிரி விளக்கேற்றி வச்சா கூட சுத்தி வட்டமாக ஜோதிஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜோதி வட்டம் தான் எம்பெருமாண்டி முகம் ஆயிடுச்சா என்பதாக. இங்க சொன்ன ஏழு விஷயங்கள் இருக்கே தாமரை முதலானதெல்லாம் இதெல்லாம் முன்னாடியே சொன்ன விஷயத்தை தான். ஏன்னா எம்பெருமாண்டிய திருமுகத்துல கோல் இழை தாமரையும் நல்லா பிரகாசமா இருக்கக்கூடிய தன்னுடைய ஆபரணத்தை தன்னுடைய ஒளியே ஆபரணமாக உடைய அப்படின்னு அர்த்தம். தாமரை அப்படிங்கிறது எம்பெருமாண்டிய திருக்கண்கள். கோலிழை தாமரையும் கொடியும், கொடி அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமூக்கு. இதெல்லாம் முன்னாடி நாம பார்த்திருக்கோம். ஏழையராவி இன்னும் இணை கூட்டங்களோ அறியேன், ஆழியங்கண்ணபிரான் திரு கண்கள்களோ அறியேன், சூழவும் தாமரை நான்மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர் என்பதாக எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லும் போது தாமரை பூ தான், புதிய தாமரை பூவே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எம்பெருமானுடைய திருமூக்கு அதை பத்தி சொல்லும் போது மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன் அப்படின்னு, இது கற்பக கொடியா இது என்பதாக சொன்னார் இல்லையா. ஆனால் திருமுகத்திலே என்னென்ன இருக்குன்னு கேட்டா கோலிழை தாமரையும் கொடியும், அடுத்தது பவளமும். பவளம்னா திருப்பவள செவ்வாய் என்று சொல்லும்படியாக எம்பெருமானுடைய திருவாய் திரு கோலத்திரள் பவளக்குழும் துண்டங்கொலும் அறியேன், வாலியதோர் கனிகொல் வினையாட்டியேன் வல் வினைகொல், கோலந்திரள் பவள கொடுந்துண்டங்களும் அறியேன் என்பதாக பவளத்துண்டம் அப்படின்னு சொன்னார்கள். அதுவா வில்லும், வில்லுதான் எம்பெருமானுடைய திருப்புருவம் அப்படிங்கறத சொல்றார். முன்னாடி நாம நேர்த்து பார்த்தோம், மன்னியசீர் மதனன் கருப்பு சிலை கொல் அப்படின்னா சொல்லியிருக்கார். அப்புறம் கோலிழை தன்முத்தமும், அடுத்தது குளிர்ச்சியான முத்து, அது நல்ல பிரகாசிக்கிற தன் பிரகாசமே ஆபரணமாக கொண்ட முத்து அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானுடைய அந்த முருவலை புன்முருவலை சொல்லும் போது என்று நின்றே துகட்டுகளும் செய்ய ஏன் சுடர் வெண்மின்னுக்கொள் அன்றி என்னாவியிடும் அணிமுத்தங்கொலும் அறியேன் அப்படின்னு என்னுடைய ஆவியை இம்சிக்கக்கூடிய முத்தமோ முத்துவோ என்று சொல்லி, தளிரும் குளிர்வான் பிறையும் அப்படின்னார். அடுத்து தளிர் அப்படின்னா திருக்குண்டல காதுகளை சொன்னார். நம்ம தான் முன்னாடியே இன்னைக்கே பார்த்தேன் நானு பார்த்தோம், திருக்குண்டம் இருக்கக்கூடிய காதுகள் இருக்கோ அது ஒரு தளிர் மாதிரி இருக்கான், அந்த தளிர் தளர்ச்சி வந்த மாதிரி திருக்குண்டலம் இருக்கு என்பதாக பார்த்தோம். அடுத்தது வான்பிறையும், பெரிய பிறைன்னு அர்த்தம். அண்ணா வளர்ந்து அஷ்டமி வரைக்கும் வளர்ந்து, ஏன்னா மூணாம் பிறையெல்லாம் சரியா தெரியாது நமக்கு, அஷ்டமி பிறை நன்னா தெரியும். அந்த அஷ்டமி பிறை அழகாக வளைஞ்சும் இருக்கும், நன்னாவும் தெரியும். அதனால எம்பெருமான் திருநெற்றிக்கு அதை உதாரணமாக சொன்னார். அதை வான்பிறையும் இத்தனையும் இதுவரை ஏழு பாசுரங்களில் என்னென்ன விஷயங்கள் சொன்னாரோ அந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து எம்பெருமானுடைய சௌந்தரியமான சௌந்தரியமுடைய அந்த முகத்தை மொத்தமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாசுரம், அற்புதமான பாசுரம். கோள் இழையா உடைய, ஏன்னா எம்பெருமானுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்ல முடியும். முக்கத்துக்கும் தனியா ஒன்னு, இப்ப திருக்கண் சொல்லியாச்சு, திருவாய் சொல்லியாச்சு, திருமூக்கு சொல்லியாச்சு, திருக்காதுகள் எல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் முகம் எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சா முகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்க சொல்லியிருக்காரு. கோள் இழையா உடைய குறுஞ்சோதி வட்டங்கொல், குறுஞ்சோதி வட்டங்கொல் அப்படின்னு ஒரு ஜோதிஷே வட்டமாக, ஜோதி வட்டம் இருக்கோ இல்லையோ, ஜோதிர் மண்டலம், தன்னுடைய பிரகாசமே தன் அழகே தனக்கு ஆபரணமா இருக்கிற ஜோதிர் மண்டலமோ அப்படின்னு அப்படின்னு அந்த கோள் இழையா உடைய குறுஞ்சோதி வட்டங்கொல் அப்படியானால் பெரியாழ்வார் சொல்றாரு. சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர மண்டலம் போலே கண்ணனுடைய திருமுகம் இருக்கு. இப்ப சந்திரனை பார்த்து சொல்றார், எத்தனை செய்யலும் என் மகன் முகம் நேருவா, நீ என்ன பண்ணாலும் என் மகம் என்னுடைய மகன் முகம் மாதிரி உனக்கு வராதுன்ற சந்திரனை பார்த்து சந்திரன் கிட்ட சொல்றார். சுற்றும் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து பறந்து, உன்னை சுற்றிலும் ஒளிவட்டம் சூழ்ந்து சந்திரனை சுத்தி பிரகாசமா ரவுண்டா இருக்கும் இல்லையா ஒளி, எத்தனை செய்யலும் என் மகன் முகம் நேருவா, என்ன ஆனாலும் கண்ணன் முகம் மாதிரி வராது, ஏன்னா இங்கேயும் நல்ல பிரகாசங்கிறது ஆச்சரியமாக சேர்ந்து இருக்கிறபடினாலே. கோளிடையே வாழ்முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றதே அப்படின்னு, இது கோளிடையினா தன்னுடைய பிரகாசமே தனக்கு ஆபரணமாக உடைய ஒரு வான்முகம், அழகான திருமுக மண்டலம் அப்படின்னு அர்த்தம். இந்த வான்னா இந்த இடத்துல அழகான வாழ் அப்படின்னு இருக்கு, அழகான முகம், அழகான திருமுக மண்டலமானது. அடியேன் உயிர் கொள்கின்றது, என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்கிறது. கொடியேன் உயிர், அடியன் சொல்லல, கொடியேன்னு சொல்றேன், முன்னாடியும் கொடியன் தான் சொல்றேன். கொடியனா எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு அதே சமயம் அந்த அழகை பிரிந்து கட்டப்படுகிற எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். ஆசைப்படலைன்னா பிரச்சனை இல்லை, ஆசைப்பட்டு கிடைக்கலைன்னா தானே பிரச்சனை. அதனால நான் ரெண்டு விதத்துல பாவம் பண்ணிருக்கேன், ஒன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் கிடைக்காது போயிருக்கு எனக்கு, அதனால அவன் அழகாலே நோவுபடும்படியான பாபத்தை உடையவளான என்னுடைய பிராணனை அபகரியோன் என்றது அப்படின்னு அழகா சாதிக்க. இப்ப பிள்ளானுடைய சீசுக்தி அழகா பார்க்கலாம். தன் ஒளியை தனக்கு ஆபரணமாக உடைய தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும், அழகை ஆபரணமாக உடைய குளிர்ந்த முத்தும் தளிரும், குளிர்ந்து பெருத்த விரையுமாய் தன் அழகே தனக்கு ஆபரணமாயிருக்கிற ஜோதிர் மண்டலமோ, தன்னொழியே தனக்கு ஆபரணமாக உடைய கிருஷ்ணனுடைய அழகிய திருமுகம் என்றொரு பெயரை இட்டுக்கொண்டு, இப்படி துக்கை படுகைக்கு ஈடான பாபத்தை உடைய என்னுடைய பிராணனை நலிகின்றது என்கிறார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்க. இப்ப எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சொல்லும்போது மொத்தமாக சேர்த்து வைத்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இது ஆச்சரியம் என்னன்னு கேட்டானா, இதே மாதிரியே ஒரு ஸ்லோகம் தேசியம் சாதிச்சிருக்கேன், இதே மாதிரிதான் அங்க திருவனந்தபுரம் தேவநாதன் விஷயமா ஐந்தை மாநகரில் அமர்ந்தமை எமக்காய் அப்படின்னு சொல்றார். எம்பெருமானை பார்த்து சொல்லும்போது நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். உன்னுடைய வடிவழகு அப்படியே மனசுல இருந்தா போறோம், வேற எதுவுமே வேண்டாம், வேற படிக்கிறதெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பெருமானுடைய திவ்ய சௌந்தரியம் மனசுல இருந்துருந்தால் அதுவே போறும், அவளுக்கு பிறப்பு கிடையாது அப்படின்ற. அப்ப எம்பெருமானுடைய திருமையின அழகை இங்க காட்டிலும் விசேஷமாக, இங்கேயாவது ஒரு பத்து பாசத்துல முடிச்சுடணும், அங்க அது கிடையாதோ இல்லையோ, அதனால விசேஷமாக நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு வர. அதுல இதே மாதிரியாக எம்பெருமானுடைய திருமுகத்தை சொல்லும் போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. பிம்பாதரம் விகத பங்கஜலோச்சனந்தே லம்பாலகம் லலித குண்டல தரிசனீயம் காந்தம் முகம் கனக கைதக கர்ணபூரம் ஸ்வாந்தம் விபூஷயதி தேவபதே மதீயம். எம்பெருமாண்டி திருமுகம் இருக்கே, பிம்பாதரம் விகச பங்கஜலோச்சனந்தே, பிம்பம் போலே திருவதரம், கோவை பழம் போலே சிவந்த திருவதரம், விகச பங்கஜலோகனந்தே, நன்றாக மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைப்பூ மலர்ந்த போலே இருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள், லம்பாலகம் ஆச்சரியமாக இருட்டாக எம்பெருமானுடைய திருமுகத்திலிருந்து கீழே தொங்கி இருக்கக்கூடிய திருக்குடல் கற்றைகள், லலித குண்டல தரிசனீயம், அந்த திருக்குடல் கற்றைகளுக்கு அழகு சேர்க்கும்படியாக லலிதமான குண்டலங்கள், ஏன்னா குண்டலத்து முடினால்தான் அந்த திருக்குடல் கற்றையே தெரியறதான், இல்லாட்ட தெரியவே தெரியாதான், அதையோடு இருட்டு ரொம்ப கருப்பா இருக்கிற அப்படின்னால நமக்கு தெரியாதவே போயிடும், அதை தெரியப்படுத்தும்படியாக இருக்கக்கூடிய இந்த குண்டலங்கள். காந்தம் முகம் ரொம்ப ஆச்சரியமான எல்லாரையும் கவரக்கூடியதான முகம் திருமுகம். தனக்கை தக கர்ணபூரம் சொர்ணத்தினாலே இருக்கக்கூடிய கர்ணபூரம் என்கிற ஒரு திருவாபரணம் அந்த திருவாபரணத்தோடு கூடியிருக்கிறது. சுவாந்தம் விபூஷயதி இப்படிப்பட்ட உன்னுடைய திருமுகமானது என்னுடைய மனசுக்கு அலங்காரமாக இருக்கிறது. தேவபதே மதியம் இந்த திருமுகம் அழகாக இருக்கு. இத்தனை திருவாபரணம் இத்தனை அழகு சேர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகம் என் மனசுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சுவாந்தம் விபூஷயதி தேவபதே மதியம் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். இப்போ எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய திருவாபரணங்கள், அதாவது இப்போ குண்டலம், அது மாதிரி கர்ணபுரம்னு ஒண்ணு சொல்றார், செவிப்பூ அப்படின்னு பெயர் தமிழ்ல, காதிலே மேல இருக்கக்கூடிய காதிலேயே கீழே போட்டுக்கக்கூடிய ஆபரணம் மாதிரி காதிலே மேல் பக்கம் சூடிக்கக்கூடிய ஒரு ஸ்வர்ணாபரணங்கள்லாம் உண்டு, அதுக்கெல்லாம் தான் செவிப்பூ அப்படின்னு பெயர். தோடே செவிப்பூவே வாடகமே என்னையாங்க ரெண்டு இருக்கு பாருங்க, சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே அப்படின்னு பாச்ச. சூடகம் ஒண்ணு தோல்வளை ஒண்ணு, அப்புறம் தோடு ஒண்ணு செவிப்பூ ஒண்ணு. சூடகங்கிறது கையில கீழ் பாகத்துல இருக்கு, தோல்வழிங்கிறது கையில மேல் பாகத்துல இருக்கு, தோடுங்கிறது காதுல கீழ் பாகத்துல இருக்கு, செவிப்பூங்கிறது காதுல மேல் பாகத்துல இருக்கு. அதனால எல்லா ஆபரணமும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஆபரணத்தையும் சேர்த்து அனுபவிக்கலாங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் வந்து அதையும் சேர்த்து சொல்லியிருக்கார் அப்படின்னு நாம இப்ப பாக்குறோம். இந்த இடத்துல பிம்பாதரம் விகஜ பங்கஜலோச்சனந்தே லம்பாலகம் லலித குண்டல தரிசனீயம் காந்தம் முகம் கனக கைதக கர்ண பூரம் காந்தம் விபூஷயதி தேவபதே மதீயம். அதனால இப்ப தேசிய அழகான விஷயம் என்ன சொல்றது கேட்டேன்னா, எம்பெருமானுக்கு இந்த ஆபரணங்கள்லாம் இருக்கிறது இருக்கட்டும், மொத்தத்தோட கூட இருக்கக்கூடிய சௌந்தரிய ரசமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமுகம் இருக்கே அது என் மனசுக்கு ஆபரணமாக இருக்கு. ஸ்வாந்தம் விபூஷயதி என்னுடைய மனசைக்கு அலங்காரம் பண்ணுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது நம்முடைய மனசுக்கு அலங்காரம்ங்கிறது எம்பெருமானுடைய ஒரு திருமேனியா, இல்லட்டா மனசுதான் கோரமா இருக்கே, அவரவர்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு அவரவர்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ மனசுங்கிறது மனசுக்கு அழகுங்கிறது என்ன, மனசுல அழகு அழகா இருக்கணும் இல்லையோ, சரீரத்துல அழகா இருந்தா போறாது, வாக்குலயும் அழகா இருக்கணும் மனசுலயும் அழகா இருக்கணும், மனசுல அழகா இருக்கணும்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருமேனியை நம் மனசிலே பிடித்து இருத்து கொண்டால் அப்ப மனசுங்கிறது ரொம்ப அழகாயிடும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதனால உன்னுடைய திருமேனியானது என் மனசை அழகாக்குவதற்காக வந்திருக்கு, லட்டா மனசுல வேற ஏதோ சிந்தை எல்லாம் வரப்போறது, அதெல்லாம் வந்தா மனசுக்கு இன்னும் ஒன்னும் கோரமாக ஆகுமே தவிர அழகு கூடாது. மனசு அழகா இருந்ததுன்னா அப்போ வந்து மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகும், பிரவிருத்தியும் அழகாகும், எல்லாம் அழகும். அவருக்கு நல்ல மனசு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி அவருக்கு அழகான மனசு அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமானுடைய திருமேனியானது என் மனசுலேயே வந்து இருக்க வேண்டும் இருக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றதை நம்ம அங்க பார்க்கணும். இதற்கப்புறம் இன்னும் ரெண்டு பாசுரம் இருக்கு, அதுல வந்து ஒன்னுலே மாயன் குழல் அப்படின்னு எம்பெருமானுடைய திருக்குழல் கட்டுரைகளையும், அடுத்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திரு கிரீட்டத்தையும், அதாவது திரு அபிஷேகம்னு சொல்லக்கூடிய திரு கிரீட்டத்தையும் அனுபவிக்க போறார். ஆனா ஒரு விதத்துல பார்த்தா இந்த திருக்குழல் கற்றையும் திருக்கிரீடத்தையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் கடைசியில தான் இந்த பாசுரத்தை சொல்லணும். அதான் இப்ப சொன்ன பாசுரம் இருக்கோ இல்லையோ, கோலிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும்னு மொத்தமா சேர்த்து அனுபவிக்கிறார். அதான் இதெல்லாம் சொல்லிட்டு தானே அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை, இப்போ ஓரளவு முகத்துல எல்லாம் சொல்லி ஆயிடுச்சு, இப்போ திருக்குழல் கற்றைகளை பத்தி சொல்லணும். உண்மையில பார்த்தா அது சொல்ல வேண்டியதுதான், ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருக்குழல் கட்டுரைகள்லாம் முகத்தினுடைய ஒரு என்ன ஒரு அவயவம் என்று சொல்லும்படி இல்லை. அது பொதுவாக அது என்ன அப்படிங்கறத பத்தி பெரிய சர்ச்சை எல்லாம் இருக்கு. அது எப்படி அவயவமாகும், அவயவமா இல்லையா, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கறது இல்ல, நமக்கே தெரியும் இல்லையா. ஹிரண்யகசிப்பு வந்து பரன் கேட்டான், உயிர் உள்ள வஸ்துவனாலும் எனக்கு வந்து வதம் கூடாது மரணம் கூடாது, உயிர் இல்லாத வஸ்துவினாலையும் மரணம் கூடாது அப்படின்னா, அப்புறம் எந்த ஆயுதத்தாலும் கூடாதுன்னு கேட்டிருக்கான். அதுல உயிர் உள்ள வஸ்துனாலும் கூடாது உயிர் இல்லாத வஸ்துனாலும் கூடாதுன்னா என்ன அர்த்தம், அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறத பெருமாள் என்ன பண்ண, தன்னுடைய நகத்தினாலே பிளந்தார். பெருமாளுடைய திருநகம்ங்கிறது உயிர் இருக்கு உயிர் இல்லை ரெண்டும் சொல்ல முடியும், ஏன்னா உயிர் இருக்கிறபடினால்தான் அது வளர்றது. ஆனா உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா நகத்துல ஏதாவதுன்னா நமக்கு ஒன்னும் கஷ்டம் எல்லாம் இல்ல, சுக துக்கங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. நகத்து வழியா சுக துக்கங்கிறது ஒன்னும் வரமாட்டேங்க. நகத்தோட சதை பேந்தாதான் சுக துக்கம் வரும். சில சமயம் நகத்தை பிச்சோம்னு வச்சுக்கோங்க, கூட சதை வந்துடும். அப்போ நல்ல வலி வலிக்கும். ஆனா சதை பிஞ்சு வராம இருந்தா அப்ப நகத்தை பிச்சா கூட நமக்கு ஒன்னும் வலியே தெரியாது. அப்ப நகங்கிறது உண்மையிலேயே நம்ம உடம்புல ஒரு ஒரு பார்ட்டு தானா, இல்ல அது வேற ஏதாவதா, உடம்போட ஒட்டி வந்திருக்கா அப்படின்னு, அதாவது கர்ணனுக்கு கவச குண்டலங்கள்லாம் வந்திருக்கோம் உடம்போடையே ஒட்டி. அந்த மாதிரி நமக்கு பெருமாள் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க. கையில நகத்தோட இருக்கவேதான் கை வந்து கண்ணாப்பண்ணா எங்கேயும் அடிக்கடி எல்லாம் படாம இருக்கு. கையெல்லாம் நம்ம பல வஸ்துக்கள்லாம் எடுக்கணும். அப்ப கை நுனிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆகாரம் சாப்பிடறதுல இருந்து ஆரம்பிச்சு. அதுக்காக அதுக்கு ஒரு கவசம் மாதிரி தான் இந்த கை விரல் இருக்கொள்ளி, விரல் நுனிக்கு ஒரு கவசம் மாதிரி தான் இந்த நகங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம வச்சுக்கோங்க. இப்போ கண்ணாப்பண்ணான்னு அந்த காலத்தெல்லாம் கல் எடுப்பா, மரம் வெட்டுவா, இந்த காரியம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையோ, இவளுக்கெல்லாம் என்ன ஆகும்? மொத்தம் கையில ஒண்ணுமே பண்ண முடியாது போயிடும். நகம் இருக்கவே தான் ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கு. அதனால கை விரல்களுக்கு கவசம் மாதிரி இந்த நகங்கள் இருக்கு. இதுதான் சத்தியமான விஷயம். அதனால இதுக்கு உயிர் இருக்கு உயிர் இல்லைன்னு ரெண்டுமே சொல்ல முடியல. அதனால்தான் உயிர் உள்ளதாலும் கூடாது உயிர் இல்லாதாலும் கூடாதுன்னா நகத்தினாலே அந்த ஹிரண்யகசிபுவை பிளந்தார் என்பதாகும். அதே மாதிரி நகத்தை பத்தி சொல்லச்சே இதே விஷயத்தை கேசத்தை பத்தி சொல்லச்சியும் சொல்லணும்னு நியாய சூத்திரத்துல ஒரு விசாரம் ஒண்ணு இருக்கு. இந்த நகம் கேசங்கள்லாம் பத்தி, இதெல்லாம் சரீரத்தினுடைய அவயவமா இல்லையா அப்படிங்கறத பத்தி. அப்ப கேசமும் கிட்டத்தட்ட இதுக்கு சமானம் தான். நகம் கேசம் ரெண்டையும் ஒன்னா தான் சொல்லுவா. கேசமும் இதுக்கு சமானம் தான். என்ன கேட்டா அதுவும் இப்படிதான் வளர்ந்துன்னு இருக்கு, அதனால உயிர் இருக்குன்னு தெரியுது. அதே சமயம் அதுக்கு வந்து இதெல்லாம் சுக துக்கங்கள்லாம் அதுல கிடையாது. அதனால அப்ப வந்து உயிர் இல்லை அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. உண்மையில அதுவும் கிட்ட தலைக்கு ஒரு பாதுகாப்பாக, நகம் எப்படி விரலுக்கு பாதுகாப்போ அந்த மாதிரி தலைக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த கேசம்ங்கிறது இருந்துருக்கு. அதனால இது ஒரு ரெண்டும் கெட்டான வைபவம் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால இதை பின்னாடி சொல்ற. அப்புறம் கிரீட்டம் பத்தி கேட்கவே வேண்டாம். கிரீட்டங்கிறது எம்பெருமாண்டிய திருமேனியில இருக்கிற ஒண்ணே இல்லை, அது ஒரு திருவாபரணம் மகரகுண்டலம் மாதிரி. மகரகுண்டலத்தோட சேர்ந்து அங்க காதுகளை அனுபவித்தா மகரகுண்டல் காதுகள்னு. இங்க வந்து கிரீட்டத்தை மாத்திரம் தனியா சொல்ல போற. அதனால இது ரெண்டையும் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்கார் பின்னாடி அனுபவிப்பதற்காக அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. சுவாமி தேசியம் வந்து கிரீட்டத்திலேருந்துதான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பமே சிரசுக்கு மேல இருக்கக்கூடிய கிரீட்டம், அந்த கிரீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் சிரசுக்கே வர. அப்ப திருக்குறள் கட்டளைகளை பத்தி சொல்லச்ச, இது திருமுகத்துலதான் சேர்ந்து உண்மையில பார்த்தா திருமுகத்துக்கு சோபை கொடுக்கும்படியாக இந்த திருக்குறள் கட்டளைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல போற பின்னாடி. அதனால அதை விடவும் முடியாது. சரிதான், அப்படி எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாமா அப்படின்னா அப்படி விடவும் முடியாது. ஏன்னா திருமுகத்துக்கு சோபை கொடுக்கக்கூடிய திருக்குறள் கட்டளைகளும் திருவாபரணங்களும் எல்லாம் இருக்கிற அப்படின்னால அதை விடவும் முடியாது. அதே சமயம் திருமுகத்திலேயே ஒரு பாகமாக அது சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியாமல் அப்படி இருக்கிற அப்படின்னால அதை ரெண்டையும் பின்னாடி ரெண்டு பாசுரத்திலே சொல்லி அதுக்கப்புறம் பலஸ்ருதி சொல்ல போற. அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்த இதுல பார்க்க போறோம். இப்ப ஸ்லோகம். திருப்யாம் பத்மாகதிப்யாம் அமர தருளதா நாசிகாதோதரேண ப்ரூஜாபேன ஸ்மிதேனாபி அத மகரலசக்குண்டலாப்யாம் விசிஷ்ட பாலேனார்த்தேந்துபாசாம் அமலமுகசசினா நேத்ரசோபாதிபாஜ சீமான் தேவகிரீட்டி ஸ்ருதி விசததனுர்பாதி சேத் நாம் பார்த்தது பாலேன அர்த்தேந்து பாசா. அர்த்தேந்துனா அரைச்சந்திரன், பிரைச்சந்திரன், கரெக்டா அஷ்டமியில அரைச்சந்திரன் இருக்கும். அந்த அர்த்தேந்து பாசா அரைச்சந்திரன் போலே பிரகாசிக்கக்கூடிய பாலேன திருநெற்றியினாலும், அதனாலேயும் எம்பெருமான் வந்து அந்த திருமேனியில நமக்கு சேவை சாதிக்கும் போது அப்படிப்பட்ட திருநெற்றியோட சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அமல முக சசினா அடுத்த பாசத்துல அமல முக சசினா, முகம்னா முகமே சந்திரன் போல இருக்கும், முகசசி அதுலயும் அமலம் தோஷம் இல்லாத சந்திரன் போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமுகம் அப்படின்னு. நேத்திர சோபாதிபாஜ அதுல கண் முதலான சோபைகள்லாம் என்ன எல்லாம் கோலிழை தாமரைன்னு சொன்னாரு. தன்னுடைய சோபையே தனக்கு ஆபரணமாக உடைய ஒரு தாமரை பூ முதலானதாக இருக்குன்னு சொன்னாரு. நேத்திர சோபா முதலியோடு கூடிய அந்த அமல முக சசிதான் ஆச்சரியமான முகச்சந்திரன். முகத்தை பத்தி சொல்லச்ச முகச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவார். என்ன கேட்டான்னா கோலிழை தாமரையும் அந்த மாதிரி திருப்புருவம் மந்தஸ்மிதம் இதெல்லாம் மொத்தமா சொல்லி கடைசூல நிர்மல பரிபூர்ண சந்திர சதிருசமான திருமுக மண்டலத்தோடும் விசிஷ்டனாய் குந்து அப்படின்னு கோலிழையாவுடைய கொழுஞ்சோதி வட்டம் கொல் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, கொழும் சோதி வட்டமோ அப்படின்னு. அதனால இங்க அமல முகசசினா நேத்திர சோபாதிபாஜா, நேத்திர சோபை முதலிய சோபைகளோடு கூடி இருக்கக்கூடியது. அடுத்து ஸ்ரீமான் தேவகிரீட்டின்னு அடுத்த பாசுரத்தினுடைய பின்னாடி வரப்போகுது. ஸ்மிருதி விஷதனு பாதி சேத்தியபியதாயே, இப்படியாக அடியார்களுடைய மனசுல எம்பெருமான் சேவை சாதிப்பதற்காக இப்படிப்பட்ட சௌந்தரிய குணத்தை பிரகாசனம் பண்ணுகிறான் என்பதை சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.